I need? Girl! Oh yes indeed! Girl! As time flies by, girl! This ain't no lie! Girl! If you're feeling my pain, then let me explain! லூசு பெண்ணு, லூசு பெண்ணு, லூசு பெண்ணு, லூசு பையன் மேல தான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணு, லூசு பெண்ணு, லூசு பெண்ணு, லூசு பையன் மேல தான் லூசா சுத்துறான். காதல் வாராதா, காதல் வாராதா, என் மேல் உனக்கு காதல் வாராதா. Never think that you would say no. Lose a pen, hey, you know, you know. சொல்லு லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன் மேல தான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன் மேல தான் லூசா சுத்துறான். You may not know, know right now, the pain I feel, it is so real. And no matter where the future lies, I see right now, only you and I, only you and I, only you and I, yeah.